வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பி என் அன்பி, தொட்ட உடல் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ. கண்ணி என் கண்ணி பூவாளமே, கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன. சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே, பயணம் செல்ல. விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ. கண்ணே என் கண்ணே பூவாளமே, கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அன்பே என் அன்பே.